రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామునమద్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుక్మరుక్మ వ్యామోహత స్థితితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోద్భగవదోస్యదేహికసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానామాద్యస్య నః కులపతేర్వగుళాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి ముహూర్ధ్న భూతంసరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు వరకాలైతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణతోస్మి నిత్యం వాంతిహళుం సోలై మదిలరంగర్వన్బుహళ్ మేల్ ఆండ్ర తమిళ్మరైహళ్ ஆயிரமும் ஈன்றமுதத்தாய் சரஹோபன் மெயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். சிஹப்பதியான திருவேங்கடமுடையான் அவருடைய கல்யாண குணங்கள் ஆழ்வார் அனுபவித்தபடி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படி அந்த மூன்றாம் பத்தில் கோவில் திருவாய்மொழியான ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்ற தசகம் பார்த்துன்னு வந்துருக்கோம். இன்றைய பாசுரம் ஐந்தாம் பாசுரம். போன பாசுரத்தில் ஈசன் வானவர்க்கு என்பனென்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படின்னு, நித்தியசூரிகளுக்கே தலைவன் அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு பெருமையா? நீசனேன் நிறைவொன்றுமில்லேன், நான் நீச்சனானவன், ஒரு குணங்களும் நல்ல குணங்களும் இல்லாதவன், என்மேல் பாசம் வைத்தானே அப்பேற்பட்ட பகவான், அதுதான் அவனுடைய பெருமை அப்படின்னு அங்க மங்களாசாசனம் பண்ணேர். அது ஆழ்வார் சொல்றேன்னா, ஆழ்வாருக்கு இருக்கிற வைராக்கியம் அப்படி யாருக்குமே கிடையாது. பிறந்த உடனேயே கூட குழந்தை அழக்கூட இல்லையாம், பசி பட்னி அதெல்லாம் எதுவுமே தெரியல. பகவானையே நினைத்து தியானம் பண்ணிருந்தார். சின்ன குழந்தையிலேயே அவர் தவழ்ந்து போய் அந்த புளிய மரம் பொந்தில் ஆழ்வார் திருநகரில் அங்க போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அம்மான்னு கூட கூப்பிடல, அழக்கூட இல்லை அந்த குழந்தை. அப்பேற்பட்டவர். அதுக்கப்புறம் 16 வருஷம் அப்படியே இருந்தார், ஆகாரங்கள்லாம் இல்லாத கூட. அப்ப மதுரகவி ஆழ்வார் முதல்ல அவரை பார்த்தவுன்னா, அதுக்கப்புறம் தான் முதல் முதல்ல இந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை அவர் மதுரகவி ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்றார். அப்போ ஒவ்வொரு பெருமாளும் கூட எல்லாரும் ஆழ்வார்கிட்ட மங்களாசாசனம் பண்ணிக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறாராம். அந்த ஒவ்வொரு பெருமாளும் அவர் ஆழ்வார் திருநகரிலே தான் இருந்தார், அங்கிருந்து எங்கேயுமே போல. ஆனா எல்லா பெருமாளும் ஓடி வந்து ஆழ்வார் திருநகரில் அவருக்கு பிரத்யட்சமாறாம். ஒவ்வொருத்தர் போட்டி போட்டுக்கிறார், அந்தந்த எனக்கு மங்களாசாசனம் பண்ணணும், எனக்கு திருவேங்கடமுடையான் ரங்கநாதன் அப்படி ஒவ்வொருத்தரா வரிசையா வராலாம். அப்படிதான் திருவேங்கடமுடையான் அவருக்கு பிரத்யட்சமாச்ச இந்த பாசுரத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். ஆனா தன்னை சொல்லிக்கும் பொழுது நீச்சனேன் நிறைவொன்றுமில்லேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆனா அது என்னென்ன நைத்தியானுசந்தானம் நமக்காக, அப்படி பெருமாளுடைய பெருமை அப்படின்னு இருக்கும்பொழுது நம்பெல்லாம் என்ன அப்படின்னு. அப்படி ஆழ்வாரே அப்பேற்பட்ட வைராக்கியமா இருந்தவர், அவரே அப்படி சொல்றேன்னா நம்பெல்லாம் அது தினமும் சொல்லக்கூடிய நித்தியானுசந்தானம் பண்ண வேண்டிய ஒரு பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரம் ஐந்தாம் பாசுரம். சோதியாகி எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, வேதியர் முழுவேதத்தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே அப்படின்னு. சோதியாகி பரம தேஜஸோட ஜோதிர்மயனான திருவேங்கடமுடையான் எல்லா உலகும் தொழும், எல்லாருமே அவரை சேவிக்கிற, எல்லாரும் சேவிக்கிறா பகவான, எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கார். நித்திய சூரியனுக்கு மட்டுமில்ல நமக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஆதிமூர்த்தி அப்படின்னு. சர்வ காரணத்துக்கும் காரணமானவன், எல்லாரையும் படைத்தவன், பிரம்மா முதல் கொண்டு அனைத்து பேரையும் படைத்தவன், அவர்தான் ஆதிமூர்த்தி, முதல் முதல் அனாதி காலமாக இருக்கிற பகவான் அப்படின்னு சொன்னா அது மட்டும் அவருக்கு பெருமையா என்ன? அளவாகுமோ, அது மட்டும் பெருமையா? எல்லாரும் அவரை சேவிக்கிறார் அப்படின்றது ஒரு பெருமையா பகவானுக்கு என்ன அப்படின்னா, வேதியர் முழுவேதத்தமுதத்தை, வேதியர்களான வைதிகர்கள், பிராமணோத்தமர்கள், வேத அத்தியனம் பண்ணவர்கள், அவளுக்கு எப்பயுமே ஐஸ்வர்யமாக குலதனமாக இருக்கிறது என்னன்னா வேதம்தான். அவாதான் அந்த வேதத்தை ரட்சிச்சுண்டு வர. அப்பேற்பட்ட வேதம், அனாதிகாலமாக இருக்கிற வேதம், அந்த வேதம் முழு வேத தமுதத்தை அப்படின்னு முழு வேதத்திலையும் எல்லாம் பகவான் திருவேங்கடமுடையான பத்தி தானே அமிர்தம் போலே சொல்கிறது. எப்படி அரிஹி ஓம்னு வேதம் ஆரம்பிக்க செய்யும் அதான் சொல்றோம், வேதத்தை முடிக்கும் பொழுதும் ஹரி ஓம் அப்படின்னு சொல்றோம்னா ஆரம்பமும் முடிவிலும் அப்படின்னா நடுவுல சொல்றது பூர்த்தியாக என்னன்னா அந்த சாட்சாத் ஹரிய பத்தி தானே, திருவேங்கடமுடையான பத்தி தானே. அப்பேற்பட்ட வேதம் பெருமாளை சொல்வதுதான் பெருமை. நம்மளுடைய ஞானத்தை வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னா அப்ப அவனுடைய கருணையை மொத்தம் சொல்லினா மாதிரி ஆயிடுமானா? இல்ல, அது ஏதோ நம்மளுடைய ஞானத்தை வச்சு சொல்றோம். எனக்கே அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்ப அவ்வளவுதானா அவன் அப்படின்னா? அப்ப அப்பேற்பட்ட வேதம், அந்த வேதம் தான் அவருடைய பெருமையை சொல்ல முடியுமே தவிர நாம் போய் சொல்ல முடியுமா அப்படின்னு இங்க ஆழ்வார் சொல்றார். அப்பேற்பட்ட தீதில் சீர் திருவேங்கடத்தானையே தோஷமே இல்லாத அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் தீதில் சீர் அப்படின்னு அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான். அவருடைய பெருமையை வேதத்தாலே மட்டும்தான் சொல்ல முடியும். வேதம் சொன்னாத்தான் அது பெருமையாகுமே தவிர நமக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட பெருமையானவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது அவனுக்கு பெருமை இல்லை அப்படின்னு சொல்றேன். சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான் திருவாராயிரப்படியில வியாக்கியானம் பண்ணும் பொழுது சோதியாகி எனக்கும் கூட தன்னை தந்தருளி நான் என்று இதுதான் ஒரு ஏற்றமோ, தன் படியை பார்த்தால் அவனுடைய ஔதாரியாதி குணங்களை சொல்லுமிடத்தில் அந்த வேதங்களே சொல்ல வேண்டாவோ, நமக்கு நிலமோ. ஆதலால் இப்படி பரமோதாரனான திருவேங்கடமுடையான் தன் திருவடிகளில் அடிமை செய்கையாகிற சம்பத்தை எங்களுக்கு தந்தருளுமோ என்கிறார் அப்படின்னு. அப்படி எனக்கும் கூட தன்னை தந்தருளினான் என்று சொன்னால் அது ஒரு ஏற்றமோ அப்படின்னு. அது மட்டும் அவருக்கு ஏற்றமில்லை, ஆனா அவருடைய கருணையை பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டான்பா அப்படின்னு சொன்னா அப்ப அவன் பெரிய கருணையோடவன் அப்படின்னு அவனுடைய குணங்கள் எல்லாம் பூர்த்தியா சொன்ன மாதிரி ஆயிடுமா? அவனோ கோடீஸ்வரன், எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதுனால பெருமை ஆயிடுமா? அப்ப அவ்வளவுதான் நம்ம அவனுடைய பெருமையை நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? அப்ப அவனுடைய பெருமையை பூர்த்தியா நம்மளால சொல்லிட முடியுமா? நமக்கு அஜ்ஞானம், நமக்கு அப்பேற்பட்ட அல்ப ஜானம், நம்மளுடைய ஞானத்தினால அவனுடைய பூர்த்தி பெருமையை சொல்ல முடியாது. அதனால அவனுடைய ஔதாரியாதி குணங்களை சொல்லுமிடத்தில் அப்பேற்பட்ட அவனுடைய சௌலபியம், அப்பேற்பட்ட அவனுடைய கருணை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்தில் அந்த வேதங்களே சொல்ல வேண்டாவோ, அந்த வேதம் சாட்சாத் வேதம்தான் சொல்லணுமே தவிர நமக்கு நிலமோ அப்படின்னா நம்மளால சொல்லிட முடியுமோ? என்னால் அடியனால சொல்லிட முடியுமோ அப்படின்னு இங்க ஆழ்வார் அப்படி சொல்றேன். ஆதலால் அப்படின்னு இப்படி பரமோதாரனான திருவேங்கடமுடையான் தன் திருவடிகளிலே அடிமை செய்கின்ற அப்படின்னு அந்த நமக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்கிறான் இல்லையா, கைங்கரியம் என்ற பெரும் சம்பத்தை நமக்கு கொடுத்தான், அதுவே பெருமை. அவனுடைய பெருமை, அப்பேற்பட்ட பெருமையை நம்மளால சொல்ல முடியாது, வேதத்தினாலே மட்டும்தான் சொல்ல முடியும், அதுதான் அவனுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றது இங்க ஆழ்வாருடைய மங்களாசாசனம், திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமியுடைய வியாக்கியானம். வேதியர் முழுவேத தமுதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வேதியர் அப்படின்னு சேர்த்தே சொல்றாரு. ஏன்னா வேதம் எப்பயுமே யார்கிட்ட இருக்குன்னா வேதியர் வைதிகர்கள் கிட்ட, பிராமணோத்தமர்கள் கிட்ட, யார் வேதாத்தியனும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தான் அந்த வேதம் சொந்தமாக இருக்கு, அந்த குலதனமாக இருக்கு அப்படின்னு. வேதமே கூட சில சமயத்துல பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு அப்பேற்பட்டவாள் அவகிட்ட தான் இருக்கு அப்படின்றது அவளை பத்தி அந்த வேதியரை பத்தி பெருமையாக சொல்றாரு. அப்படி அப்பேற்பட்ட பெருமாளை நம்ம வந்து அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், அப்பேற்பட்ட கல்யாண குணம் அப்படின்னு நம்மளுடைய அஜ்ஞானத்தினால சொன்னா அது மட்டும் அவனுக்கு பெருமை ஆயிடாது. நம்ம சொன்னதுனால அவனுக்கு பெருமையும் இல்லை, ஏதோ நானே சொல்லிட்டேன் அப்படின்றதுனால அவனுக்கு ஒன்றும் பெருமை இல்லை, அவன் அப்பேற்பட்ட பெருமை உடையவன் தான். அதனாலதான் கண்ணன் வந்து தூது வரும் பொழுது துரியோதனன் கிட்ட வந்து கேட்டு இருக்கார் பஞ்ச பாண்டவாளுக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு. அங்க மார்க்கண்டேய மகர்ஷிகள் எல்லாம் இருக்கான், துரியோதனன் சொன்னதை கேட்கல. அப்ப மார்க்கண்டேய மகர்ஷிகள் சொல்றா அவர் யார் தெரியுமாடா, பரபிரம்மம்டா அப்படின்னு. கண்ணனுக்கே கோபம் தருது, ஏன் பரபிரம்மம்னு நீர் சொல்லணும்னா நான் இங்க வந்திருக்கேன், அதுவும் யார்கிட்ட போய் சொல்றது, அந்த துரியோதனன் கிட்டயா? அவனுக்கு என்ன புரிஞ்சிட முடியும்? நீ என்னதான் சொன்னாலும் இவர் பரபிரம்மம்டான்னு சொன்னா அவனுக்கு அதை புரிஞ்சிட முடியுமா? அதை விட எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, பாண்டவ தூதர் அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமை அப்படின்னு. பாண்டவாளுக்கு தூதனாக வந்திருக்கேன். அந்த காலத்திலெல்லாம் பெரியவாள்லாம் யாரும் தூதனாக போகமாட்டா. அப்பா அப்பேற்பட்ட பரபிரம்மமான பகவான் பாண்டவாளுக்கு தூதனாக போறேன்னா பாண்டவ தூதர்னு தன்னை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் சொல்றதை விட அப்படி அப்பேற்பட்ட கருணை உள்ளவர். ஆனா இதுதான் அவருடைய கருணை அப்படின்றது நம்மளால சொல்லிட முடியாது. அவருடைய பூர்த்தி குணங்களை சொல்லக்கூடியது பெருமை. அது வேதத்தினாலே மட்டும்தான் முடியும். அனாதிகாலமாக இருக்கு, அனந்தமாகவும் இருக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட வேதமே கூட பகவானை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்றேன்னா, எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு, அந்த வாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன் பகவான் அப்படின்னு வேதத்தினாலேயே சொல்ல முடியலையா. பூர்த்தியா அப்பேற்பட்ட அனந்தமாக இருந்தாலும் அந்த வேதம் அதனாலேயே பூர்த்தியா பகவானை பத்தி சொல்ல முடியலன்னா நம்மளால எங்க சொல்லிட முடியும் அப்படின்னு. அதான் தயாசத்தகத்துல சுவாமி தேசிகன் எடுக்கும் பொழுது பகவானுடைய ஔதாரிய குணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் எப்பேற்பட்ட சௌலபியம் உள்ளவர் அப்படின்னும் பொழுது ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். பகவான் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான், இவாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவான், இவாளுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒண்ணு இருக்கானா, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பேதமில்லாம அப்பேற்பட்ட ரிஷிகளாக இருந்தாலும், பிரம்மருத்ராதிகளாக இருந்தாலும், தேவர்களாக இருந்தாலும், சாதாரண மனுஷர்களாக இருந்தாலும், ஒரு மிருக பக்ஷு பசியா எதுவா இருந்தாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி அதுக்கு உதாரணம் எடுக்கும்பொழுது, நிஷாதானேதா கபிகுலபதி காபிசபரி குச்சேல குப்ஜா சா விரஜயுவதையோ மால்யகிருததி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரி பதேருன்னதமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசப மனுகம்பே சமயசி அப்படின்னு நிஷாதானாம் நேதா. அப்ப பகவான் ஒரு ராமனாக அவதாரம் பண்ணும்பொழுது ராஜாவாக இருந்தார் அப்படின்னா, இன்னொரு ராஜா கூட மட்டும்தான் அவர் சக்கியம் பண்ணுவேரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒரு வேடுவன், அதுவும் ஏழை ஏதலன் கீழ்மகன் ஒரு காட்டுக்கு ராஜா. இவர் எப்பேற்பட்டவர்னா அயோத்தியாதிபதி சக்கரவர்த்தி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. பாரத தேசத்துக்கே அத்தனை ராஜாக்களுக்கும் இவர் சக்கரவர்த்தியாக இருந்தவர். ஆனா அவர் யாரோட சக்கியம் பண்றாரு அப்படின்னா, குஹனோட. தன்னை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தன் மேல கைய போட்டு குஹா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறாருன்னா, எப்பேற்பட்டவர் பகவான். அப்போ ராஜாக்களுக்கு தான் அப்படின்னு இல்ல. சரி, மனுஷாளுக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல. கபி குலபதிஹி அப்படின்னு வானரங்களுக்கெல்லாம் ராஜாவான சுக்ரீவன், அந்த சுக்ரீவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ற. சரி, அப்போ பெண்களுக்கு வாலிபமாக இருக்கிறவாளுக்கு தானா அப்படின்னா, காபி சபரி அப்படின்னு வயசான பாட்டி சபரி, அந்த பகவானுக்காகவே 14 வருஷம் காத்திருந்தா இல்லையா, இன்னைக்கு வருவான் ராமன், இன்னைக்கு வருவான் எங்க ஆச்சாரியன்னு சொல்லிட்டு போனேரே அப்படின்னா, தானே வந்து தன் கிரகத்துல சபரி எங்கேன்னு கேட்டுண்டு வந்து அந்த இடத்துல அந்த அம்மா எடுத்து வச்ச அந்த பழங்களை உண்டான் அப்படின்றது அது ஒரு பெருமை. பகவான் அப்பேற்பட்டவன், யார் அப்படின்னு பாக்கிறது இல்ல. குச்சேலகா பணக்காராளுக்கு மட்டும்தானா, கோடி கோடியா உண்டியில போடுறா, தங்கம் பண்ணி போடுறா திருவேங்கடமுடியானுக்கு, பெரிய கிரீட்டம் பண்றா, அவளுக்கு மட்டும்தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவானா, அப்படி கிடையாது. சர்வசாதாரணம் குச்சேலகா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல குச்சேலன் அப்படின்னாலே வேஷ்டி கிழிஞ்சி இருந்தவன், அவர் பேர் சுதாமா. கிழிஞ்ச வேஷ்டியே உறுத்தி பேர்ன்றதுனால குச்சேலன் எல்லாரும் கிண்டல் பண்ணுவானா. அப்பேற்பட்டவன், வெளிய ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய ரத்னங்கள் வச்சுண்டு, குங்குவப்பூ அப்படின்னு என்னென்னவோ கண்ணனை கொடுக்கணும்னு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. கண்ணனை பார்க்கணும்னு 14 வருஷம் ஒருத்தன் கேட்கறான், நான் இன்னும் 50 நாளா இங்க நிக்கிறேன், ஆனாலும் கண்ணனை பார்க்க முடியலன்னு. ஆனா குச்சேலன் பகவான் ஓடி வந்து, குச்சேலா என்னை பார்க்க வந்திருக்கியான்னு வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்னா எப்பேற்பட்ட பகவான். குப்ஜாசா அப்படின்னு அழகிய மட்டும்தான், ரொம்ப அழகா இருக்கிறவாளுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னா அப்படி கிடையாது. குப்ஜா அப்படின்னு, குப்ஜா அப்படின்ற ஒரு பெண்மணி, அவன் வந்து ரொம்ப பாக்கிறதுக்கே அசிங்கமா இருப்பாளாம். அந்த பக்கமா போனா கூட எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம், ஆஹா இப்படி அமங்கலமா வந்து இப்படி நிக்கிறாளே அப்படின்னு போ போ அப்படின்னு துரத்திட்டு உள்ள போயிடுவாளாம். கர்த்தால கர்த்தால வந்துட்டா என் எதிரேன்னு. ஆனா அப்பேற்பட்ட குப்ஜையை பார்த்து கண்ணன் எப்பயுமே சந்தனம் அரிச்சு கொடுப்பாளாம் கம்சனுக்கு. அது ஆனா தினம் தினம் நினைச்சிட்டு இருப்பாளாம், கம்சனுக்கு நம்ம கொடுக்குறோமே, ஒரு நாளாவது நம் கையால சந்தனத்தை அரைச்சு கண்ணனுக்கு கொடுக்கூடாதான்னா குப்ஜா எங்கேன்னு தேடி வந்து, யாரெல்லாம் தான் எதிர வந்தாலே திட்டி வெளில அனுப்புவாளோ அவா உள்ள போயிடுவாளோ, ஆனா அப்பேற்பட்ட குப்ஜைக்கு கண்ணன் வந்து ஆலிங்கனம் பண்ணி இந்த சந்தனம் எங்க நீயே திரையுடு அப்படின்னு காட்டினானா எப்பேற்பட்ட தயை உள்ளவன். விரஜ யுவத்தையோ கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் எத்தனை பேரும் தன் போட்டு வந்தாலும் அந்த வேணுகானத்தோட அவளோட ராசக்கீடை பண்ணினானே. மால்ய கிருதி மால்யவான் அப்படின்னு அவன் கம்சனுக்கு மாலை தொடுத்து தருவான். ஆனா கண்ணன் அவனுடைய கிரகத்துக்கே போய் அவன் கண்ணன்னா அப்பேற்பட்ட பக்தி அவனுக்கு, கண்ணனுக்கெல்லாம் என்னால மாலை சாத்த முடியுமோ அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு நாள் இந்தா நீ மாலை சாத்துன்னு தானே வந்து வாங்கிக்கிறான். அவா வரல, தானே தன்னுடைய கிரகத்து குடிசைக்கு போறான். பெரிய பெரிய மாளிகைக்கு தான் போவானா அப்படின்னா இல்ல, விதுரர் கிரகத்துக்கு போறேன். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த தயையை பத்தி சொல்ற, அப்பேற்பட்ட எல்லாரும் சமமாக நினைக்கிறான். அவள்லாம் இவ்வளவு கீழே இருக்கிறவா, ஆனா பகவானோ எப்பேற்பட்டவர், நித்திய சூரியர்களுக்கே தலைவன் அப்படின்னா. ஆனாலும் அத்தனை பேரையும் அவன் எல்லாரையும் சமமாகதான பார்க்கிறான். அந்த தயாதேவி என்ன பண்றான்னா அவள் எல்லாம் அப்படியே மேல எடுத்துட்டு போய் பகவானுக்கு சமமா உட்கார வைக்கிறா அப்படின்னு பகவானுடைய தேயை பத்தி சுவாமி தேசிக்கு நீங்க மங்களாசாசனம் பண்றேன். அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற, இப்ப இவாளுக்கு மட்டும் இல்ல, பிரம்மா ருத்ராதிகள் இந்திரன் அப்படின்னு துவயா திருஷ்டி சுஷ்டி பஜதி பரமேஷ்டி நிஜபதே வஹன்மூர்த்தி ரிஷ்டவ் விஹரதி பிரடா நீ பரிபிரடஹ அப்படின்ற அந்த ஸ்லோகத்தில் அவள் எல்லாருக்கும் அவ அந்தந்த பதவியில் இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன, சாட்சாத் திருவேங்கடமுடியான் அவருடைய தயை. அப்ப எல்லாரும் சமமா பார்த்து அந்த அந்தந்த அனுகிரகத்தை அவன் எப்பயும் பண்ணிண்டேதானே இருக்கான் அப்படின்னு அப்பேற்பட்ட அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வர்ணிச்சேன். இப்படி ஆச்சரியமான ஒரு தயா சதகம் 100 ஸ்லோகங்கள் பண்ணிட்டு கடைசியில சுவாமி தேசியன் என்ன சொல்றேர், ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம் 102 ஸ்லோகத்துல சொல்றேர், இப்பதான் அப்பேற்பட்ட அவருடைய தயையை பத்தி கொட்டி தள்ளிட்டேர் 100 ஸ்லோகத்துல. ஆனாலும் ஏதோ இப்பதான் ஒரு முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவனுடைய தயை அப்படின்றது சமுத்திரம் போல ஆழம், உள்ள போனா போனா ஆழம் எங்கேன்றது நம்மளால தேடி முடியாது. அந்த ஆழம் எவ்வளவு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாத அளவு அவருடைய தயைன்னா, இப்ப நான் சொன்னது எவ்வளவு அப்படின்னா இப்பதான் ஏதோ ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனால பிராச்சேதச பிரபுத்தையோபி பரம் தட்டஸ்தாக அப்படின்னு பிராச்சேதசர்கள் ஆன வால்மீகி மகர்ஷி அப்படின்னு பல ரிஷிகளே அவளே வந்து திகச்சு நிக்கிறாளாம். அந்த சமுத்திரம் அவருடைய தயைன்றது சாகரம், அந்த ஆழத்தை நம்மளால முடிக்க முடியாதுன்னு கரையிலேந்தே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஆனா நான் மந்தசிய சாகசமிதம் அப்படின்னு ஒரு மந்தனான நான் அந்த பெருமாளுடைய தயையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அனாதி காலமாக இருக்கிற வேதம் கூட பகவான பூர்த்தியாக சொல்ல முடியலை அப்படின்றது. அப்போ ஆனா அந்த பெருமாளை இப்ப இந்த கருணை நம்மெல்லாம் சொல்லிட்டு எனக்கே கருணை பண்ணானே, நித்திய சூரியர்களுக்கே அனுகிரகம் பண்ணான் பகவான் அப்படின்றது பெருமையா அப்படின்னு முன்பாசுரத்தில், அதுக்கப்புறம் எனக்கு சாதாரணப்பட்ட நீச்சனான எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாலும் அது கூட பெருமாளுடைய பெருமையா, அதுவும் பெருமாளுடைய பெருமை ஆகாது அப்படின்னா அந்த பெருமாளுடைய பெருமை சொல்றதுக்கு யாருன்னா வேதமே தான் சொல்லணும், அதுதான் அவனுக்கு பெருமை அப்படின்னு இங்க மங்களாசாசனம் பண்றேன். பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது, எல்லா உலகம் தொழும் என்பதில் எண்ணிலும் தாய் நின்றாரை அனுகிரகம் செய்வார் அப்படின்னு, எல்லா உலகம் தொழு எல்லாரும் அவரை சேவிக்கிறா அப்படின்னு சொன்னாலும் தாழ் நிலை எல்லாருக்குன்னாலும் கீழே இருக்கிறவாளு கூட அவன் சமமாக அனுகிரகம் பண்றான் அப்படின்றது ஒரு பெருமை. ஆனா அது கூட பெருமை இல்லை. என்னன்னா வேதியர் முழுவேதத்தமுதனை அப்படின்னு சொல்லும்பொழுது, வேதத்தனாரான பிராமணருடைய எல்லா வேதங்களும் பிரதிபாதிக்கப்பட்ட அனந்த பிரகர்ஷத்தையுடையவன் அப்படின்னு அப்பேற்பட்ட பிராமணர்கள் அவாக்கிட்ட இருக்கிற அப்பேற்பட்ட வேதம் அனாதி காலமாகவும் வந்துருக்கு, அனந்தமாகவும் இருக்கிற அப்பேற்பட்ட எல்லா வேதங்களிலும் ரிக்கேஜர் சுவாமி எல்லா வேதங்களிலும் சொல்பவர் யாருன்னா சாட்சாத் பகவானை தான். அந்தந்த இடத்துல தேவத்தை சொன்னா கூட வேதம் முழுவதும் ஆரம்பத்தில் ஹரி ஓம்லேருந்து முடிகிற ஹரி ஓம்லுக்கு எல்லாம் அந்தர்யாமியான பகவானையே குறித்துதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றது. அவர் அந்த வேதம் சொன்னாதான் அவனுக்கு அந்த பெருமை அப்படின்றத இங்க மங்களாசாசனம் பண்றார். நாளைக்கு இதுக்கு அடுத்த பாசுரம் வேங்கடங்கள் மெயின்மேல் வினைமுற்றவும் அப்படின்ற அந்த அடுத்த 6 பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.